眼泪洒打嘞，乌伊得打嘞，伊尼瓦尔贝诺，伊尼达哈，达鲁玛拉曼，达里莫达曼，伊尼米尔贝诺，乌鲁达格，伊德罗拉特，拉盖普达嘞，眼巴旺格尔提特。நனையாமல் நான் வெளியேறத்தான் பார்த்தேன் நடக்கிறவரை நகர்கிற தரை அதன் மே தவிக்கிறேன் விழிகளின் பிழை விழுகிற தீரை அதனால் திகைக்கிறேன் இன்றும் கூட நீளம் என் நாட்கள் தான் நீளும் தள்ளி போக என்னும் கால் பக்கம் வந்த பெண்ணும் கேட்காவே யார் சொல்லும் பறவை நான் சிறகு நீ நான் காற்றை வல்ல ஆசை கொண்டே இனி வாழ்வேனோ இனிதாக தடுமாறாமல் தலை மோதாமல் இனி மீழ்வேனோ முழுதாக இன்னும் சாப்பிடலையா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னை சாய்த்தாளே ரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரர